வாழ்க்கையோ சிங்கடா, தலை எழுத்த நல்லா பா சிங்கடா, யோசிச்சு பாருங்கடா, எல்லோரும் ஒன்னா சேருங்கடா, இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க இளமை ஏத்துக்கடா, வருகிற வரைக்கும் லாபமடா வசதிய தேடுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. கற்புகள் உண்டு நல்லா தெரிஞ்சுக்கடா, அற்புதமான நண்பர்கள் சேர்ந்தா வெற்றிகள் குமையுமடா, நம் வெற்றிகள் குமையுமடா. இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. உழைக்கும் கைய நம்பி நாளைக்கு உலகமே இருக்குதடா, உண்மைக்கு போராடி குரல் கொடுத்த ஊரா வணங்குமடா, நானுங்கள் தோழன் நீ எந்த நண்பன் பிரிவே இல்லையடா, நாளைய உலகம் இல்லை எந்த பொய்யில் நம்பிக்கை பையுங்கடா, என் மேல நம்பிக்கை பையுங்கடா. ஜல்சா பண்ணுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. கலர் பல தெரியுமடா, கண்ணாடி முன்னாடி நீ நின்னா கவர்ச்சியும் தோணுமடா, காதல் இடனா கவலைகள் தீரும் காதல் பண்ணுங்கடா, அந்த கல்யாணம் மட்டும் லேட்டா யோசி நல்லா இருக்குமடா, வாழ்க்கை நல்லா இருக்குமடா. இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. காவல விழுந்தாக்கா மனசு நோவில் அழுகுமடா, தீவில இருப்பது போல் திசையே தெரியாம போகுமடா, இன்னைக்கு சிரிப்பா நாளைக்கு முறைப்பா இன்னமும் இருக்குதடா, அந்த ரோதல நமக்கு இப்போ எதுக்கு உஷாரா இருந்துக்கடா, சிகர நம்பாம பொழைச்சுக்கடா. இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. வாழ்க்கைய யோசிங்கடா, தலையெழுத்த நல்லா வாசிங்கடா.